രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്ത ദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരു പരമ്പരാം യോണിക്യമച്യുത പദാംബുദൈഗ്മരുഗ്മ വ്യാമോഹ തസ്തരിതരാണി ത്രിണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോത്സൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണോ ചരണം പ്രപദ്യേ മാതാപിതാ യുവതയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നകുലപതേർവ കുലാഭിരാമം ശ്രീമത്തതംഗയുഗളം പ്രണമാഭിമൂർധ്നാം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധദ്ദാം സദാ ഹൃദി വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീമന്നൂതന രംഗനാഥത്രാലബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതന ലക്ഷ്മണരത്രാത് സംപ്രാപ്ത തുല്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷ സന്തത സുതാ ലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂതന വാഗതീശേമിനം ഭക്തിയാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശയോഹീന്ദ്രഹയാസ്യ പരദേവിനം ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം വജാമ സ്വാത്മസമ്പദം ശവായൈ നമഃ. മുകുന്ദമാലയിലെ ആറാവത് ശ്ലോകം ദിവിവ ഭുവിവ അപ്പടിന്ന ശ്ലോകം. പോണ ശ്ലോകം നാസ്താധർമ്മേ നവസുനിച്ചയേ നൈവ കാമോപഭോഗേ അപ്പടിന്ന് ആഴ്വാർ. അവർക്ക് എന്ത് പൊരുൾ മേലെയും ആശയില്ല അപ്പടിന്നത് സാധിച്ച് അവരുടെ പ്രാർത്ഥ്യം എമ്പെരുമാൻ അവർക്ക് അനുഗ്രഹം പണ വേണ്ടിയത് എതുവുമേ വേണ്ട, എതും എതിലേയുമേ എനിക്ക് ആശയില്ല അപ്പടിനാൽ ஏதாவது ஒரு விஷயத்துல ஆசை இருக்கணுமோ இல்லையோ அப்படி உனக்குன்னு பிரார்த்தியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். எம்பெருமானே கேக்குற அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார். ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி ஸ்வத் பாதாம் போருக யுகதா நிஸ்தலா பக்தஸ்து அப்படின்னு சொன்னார். இதுதான் என்னுடைய பிரார்த்தியம். எத்தனை ஜென்மாக்கள் இருந்தாலும் அத்தனை ஜென்மாக்கள்லயும் உன்னுடைய திருவடியை நான் பற்றி கொள்ள வேண்டும், உன் திருவடியை நான் மறந்து போகக்கூடாதுன்னு இந்த விஷயத்தையே ஸ்திரமா சொல்றார். ஏன் அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த விஷயத்தையே பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எம்பெருமானுடைய நமக்கு இருக்கக்கூடிய தடங்கள்னாலே எம்பெருமானுடைய திருவடியை நாம் மறந்து போய்விடுமோ அப்படின்ற ஒரு பயம். எத்தனை காரியங்கள் நமக்கு இருக்கு, அத்தனை காரியங்கள்ல எம்பெருமானுடைய திருவடியை நாம் ஞாபகம் வச்சுப்போமா அப்படின்னு கேட்டால் கலி கலி கலியும் கெடுமின் அப்படின்னு சாதிக்கிறார் சாட்சாத் நம்மாழ்வார். ஏன் அப்படின்னா கலிபுருஷன் அப்படி ஒரு ஒரு ஒரு விசேஷ அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவன் கலிபுருஷன். ஏன் அப்படின்னா கலியுகத்துல அப்படித்தான் இருக்கும். லோகத்துல கலியும் கெடுமின், அப்போ கலிபுருஷனுக்கு இவ்வளவு வீரியம் இருக்கும் அப்படின்னா அந்த வீரியத்தை நாம போக்கடிக்கணும் அப்படின்னா எம்பெருமானிடத்துல ஒரு நிஷ்டலமான ஒரு பக்தி இருக்கணும். அந்த பக்தி இருந்தால்தான் கலியினுடைய வீரியத்தை நாம அடக்கி ஆள முடியும். அப்ப நம்ம எப்படி இருக்கோம் இந்த லோகத்துல அப்படின்னு கேட்டால் பாபம் பிரஜ்ஞாம் நாசயதி கிரியமானம் புனப்புனக நஷ்ட பிரஜா பாபமேவ புனராரபத்தே நரஹா. பாபம் பிரஜாம் நாசயத்தி, ரொம்ப அழகான ஸ்லோகம் சாஸ்திரத்துல இருக்கு. பாபம் பிரஜாம் நாசயத்தி, நாம் பண்ண பாபங்கள், நம்மாலே செய்யப்பட்ட பாபங்கள் நம்முடைய பிரஜையை நம்முடைய புத்தியை போக்கடிக்கிறது. கிரியமானம் புனப்புனா மறுபடியும் மறுபடியும் நம்மளை பாபங்களை பண்ண தூண்டுறது. நஷ்ட பிரஜா பாபமேவ, அப்போ நம்முடைய பிரஜ்ஞங்கள் பிரஜ்ஞையானது நஷ்டமாயிடுச்சுன்னா அது பாபமேவ, அது பாபத்தில் பாபமா தான் போய் முடியும். அப்போ என்ன ஆகும் கடைசியில் அப்படின்னா புனராரபத்தே நரகான், மறுபடியும் ஒரு இந்த ஒரு நீச்சமான ஒரு ஜென்மாக்கள்ல நாம பிரவேசிச்சு மறுபடியும் எம்பெருமானுடைய திருவடியை மறந்து போய் சாதாரண ஜந்துவாக சுத்தின் இருப்போம். இது புனராரம்பத்தே நரகா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அனாதிமாயா சுப்தகாவா இருக்கக்கூடிய நாமம், மாயினாலே பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாமம், எம்பெருமானுடைய திருவடியை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும்னா ஆழ்வார் சொல்றா போலே சாஸ்திரத்தின் மூலமாக நாம் ஆச்சாரியால் மூலமாகவும் நாம் எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்ள பார்க்கணும். ஏன்னா சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம், சாஸ்திரத்தினால மட்டும்தான் ஜனார்தனனை அறிய முடியும் அப்படின்னு வாக்கியம். அப்ப நமக்கு யார் நல்ல உபதேசம் பண்ணுவா, இந்த விஷயத்தை யார் எடுத்துன்னு போய் சொல்லுவா, அப்படி எடுத்து சொல்லுவா அப்படின்னா, இதற்கான தீர்வுகள் எல்லாமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம் ஹி வத்சரம் மாதா பித்ரு சஹசரசகா. அப்போ தாய் தந்தையர்களை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நம்மேல் வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியது சாஸ்திரம். அப்ப இந்த சாஸ்திரத்தை ஸ்பஷ்டமா போதிக்கக்கூடியதாரு, அப்போ சம்யக் நியாயானுகிரகீத சதாச்சாரிய உபதேசத்தாலே சுவாமி தேசிகன். அப்போ நன்றாக நியாயங்களையும் அனுகிரகிக்கப்பட்ட சாதாரணமா இருக்கக்கூடாது அவர், அப்ப சதாச்சாரியனா இருக்கணும். அப்ப சதாச்சாரியனாக இருந்து கொண்டு அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால நாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள தெரியணும். ஆழ்வார் சாதித்தா போல, இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனியறிந்தேன் காரணன்னி கற்பவைனி நற்கிரிசை நாரணன்னி, நன்கு அறிந்தேன் நான். இந்த விஷயத்த ஆழ்வார் சாதித்தா போல நாம் நன்கு அறிந்து தெரிந்து கொள்ளணும்னா அது ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால மட்டும்தான் முடியும். ஆழ்வார் இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமா சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. அவர் பிரார்த்தித்தபடி, போன ஸ்லோகத்துல அவர் பிரார்த்தித்தபடி ஒரு அசஞ்சலமான பக்திய எம்பெருமான் கொடுத்தால், உபரித்தன லோகங்கள்ல அதாவது சரீர பார்த்த அனந்தரம் அவர் சொர்க்கலோகத்துக்கு போறார் ஆழ்வார் அப்படின்னால், இல்ல அவர் பண்ண பாபங்கள்னால அவருக்கு ஏதோ ஒரு நரகலோக பிராப்தியே கிடைக்கிறது அப்படின்னால், இவர் என்ன சொன்னார் ஆழ்வார் போன ஸ்லோகத்தினால, நரகத்துல கூட எனக்கு வாசம் வரட்டும், எனக்கு கவலை இல்லை. அப்ப நரகம் கூட எனக்கு சுகம்தான், அந்த இடத்திலும் உம்ம விஷயமாக எனக்கு சிந்தனை இருந்தால், அப்போ நரகத்திலாவது ஆழ்வாருக்கு வாசம் இருக்கும் அப்படின்னால், எம்பெருமானுடைய சரணங்களை க்ஷணமாவது சிந்திக்காமல் போகவே கூடாது. ஒவ்வொரு க்ஷணமும் நரகத்துல இருந்தாலும் எம்பெருமானுடைய சிந்தனைகளே தான் ஆழ்வாருக்கு வரணும் அப்படின்னு அவர் பிரார்த்திச்சார் இல்லையா. அப்போ சதா சிந்தனம் அவருக்கு வேணும்னு சாதிச்சார். அதை கேட்கிறாரு இங்க பெருமாளே கேட்கிறார், சரி மரண காலத்திலயும் விடாமல் சிந்தனை பண்ணுவேன்னு சொன்னேன், அப்போ திருவடிக்கு போக்கியத்தை இல்லாத போறப்போ, இப்போ திருவடின்றது போக்கிய பொருள், போக்கிய பொருள்னா நாம் ஆசைப்படக்கூடிய ஒரு பொருள், எந்த பொருளை தவிர மற்ற பொருள்கள் எல்லாம் நமக்கு வீணா தெரியறதோ அந்த பொருள் வந்து நமக்கு போக்கியத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ மரக காலத்துல என்ன பண்ணுவேன், மரண காலத்துல எப்படி என்ன பண்ணுவேன். அப்போ நம்மளுடைய சித்தாந்தம் அந்திம ஸ்மிருதியானது தேவையில்லை அப்படின்றது நம்மளுடைய சித்தாந்தம். ஏன்னா அந்திம ஸ்மிருதியிலும் நமக்கு பெருமாள் நம்மளை பார்த்துக்கிறான், அவன் அவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை, அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். எந்த மாதிரி சமயத்துல அந்திம ஸ்மிருதியில இருக்கிறப்ப கூட அந்திம காலத்துல எம்பெருமான் விஷயக்கமான சிந்தனை நம்மளால பண்ண முடியாத அளவுல இருக்கும்போது கூட பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறான் அப்படின்னு வராக பெருமாளுடைய வார்த்தை. அப்போ திருவடிகளுக்கு போக்கியதை இல்லாத சமயத்துல இந்த சரத்காலத்துல உண்டாகக்கூடிய தாமரை எப்படி, சரத்காலத்துல உண்டாகக்கூடிய தாமரையால திக்காரமானது ஏற்படுறதோ அந்தகாரமானது ஏற்படுறதோ அதாவது மறைக்கிறதோ, அப்போ அந்த அபிப்பிராயத்துல ஆழ்வார் பெருமாள் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய திருவடியை மறந்து போகக்கூடிய ஒரு தன்மை உனக்கு வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவ அது நரகமா இருக்கட்டும் சொர்க்கமா இருக்கட்டும், அதெல்லாம் உபரித்தன லோகங்கள், அதோ லோகங்கள். அப்ப இந்த சமயத்துல என்ன பண்ணுவா அந்திம காலத்துல அப்படின்னா, ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தை பண்றாரு அதுக்காக. திவிவா புவிவா மமஸ்து வா சஹ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தயாமி. திவிவா புவிவா மமாஸ்து வாசஹ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தயாமி. ஹே நரகாந்தக எம்பெருமானே, நரகாசுரனுக்கு யமனா இறந்தவரே அர்த்தம். மம என்னுடைய எனக்கு திவிவா சொர்க்கலோகத்திலாவது, பூவிவா பூமியிலாவது, நரகேவா நரகத்திலாவது வாசகா வாசமானது அஸ்து கிடைக்கட்டும். அவதீரித சாரதாக விந்தௌ திரஸ்கரிக்கப்பட்ட சரத்காலத்தில் இருக்கக்கூடிய தாமரையை உடைய, அதாவது தாமரையை ஜெயித்திருக்கக்கூடிய அர்த்தம். தே தேவரீருடைய சரணௌ திருவடிகளை, மரணேபி மரணத்தை அடைகிற காலத்திலும், பிரகாமம் அதிகமாக சிந்தையாமி சிந்திக்க கடவேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். திவிவா புவிவா, அது சொர்க்கலோகத்திலேயா இருக்கட்டும், ஏன்னா திவின்னு சொன்னது என்ன, மொத்தம் மேல ஏழு லோகம் கீழே ஏழு லோகம், மொத்தம் ஏழு பதினாலு லோகங்கள்னு சொன்ன இல்லையா. அப்போ பூர்போஸ்வஹான் இருக்கு. அப்போ திவிவா சொர்க்கலோகத்திலாவது, இது உபரித்தன லோகங்களுக்கு உபலக்ஷணமா சொல்லப்படுறது. பூவிவா இது பூலோகம்னு இருக்கு, கீழுள்ள லோகங்களுக்கு உபலக்ஷணமா இருக்கு. நரகேவா அல்லே அல்லது பாவமே செய்து பாவியானேன்னு ஆழ்வார் சாதித்தா போல நரக லோகத்திலேயா. ஏன்னா இந்த ஜீவனம் எப்படி இருக்கு, நமக்கு நல்ல விஷயங்களை பண்ண விடுறது இல்லை ஜீவனம், அதுதான் இந்த ஜீவனத்துடைய முக்கியமான விஷயம். நல்ல விஷயங்களை என்ன கீதையில பெருமாள் சாதிக்கிறார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு இருக்கு. ஏ அர்ஜுனா, மரண காலத்துல எந்தெந்த விஷயத்த நினைச்சுண்டு சரீரத்தை ஒருத்தன் விடுறானோ, அவனுடைய மரணத்துக்கு பின்னாடி அந்தந்த எந்த விஷயத்த நினைச்சானோ அந்த விஷயத்தையே தான், அந்தந்த வடிவத்தையே தான் அடையறான். ஏன்னா என்னுடைய சிருஷ்டி அப்படித்தான் இருக்கு. ஏனெனில் அழ்வார் வியாக்கியானத்தில் சொல்ற, அந்த விஷயத்திலேயே தான் நினைவு செலுத்துறானோ அவனுக்கு அப்படித்தான் வந்து ஜீவனமானது அடையும். தம் தமே வைத்தி கவுந்தேய. அப்ப நாம நல்ல விஷயங்கள் நினைக்க முடியாது. தேசிகன் சாதிச்சா போலே, மணிவர யுவ சௌரே நித்திய ஹிருத்யோபி ஜீவகம் கலுஷம் அதிரவிந்தன் கிங்கரத்வாதி ராஜ்யம் விதி பரிணதி பேதாது வீக்ஷிதஸ்தேன காலே குரு பரிஷதுபஜம் பிராப்திய கோபாயதிஸ்வம் மணிவர இவசௌரேஹே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹ. நமக்கு தடங்கல்கள் நிறைய இருக்கும், அந்த தடங்கள் எல்லாம் நாம் போக்கடிக்கிறதுன்றது அவ்வளவு சிரம சாத்தியம். அதனால நரக்கேவா, நரக்கத்திலேயாவது நமக்கு கண்டிப்பா இருந்தே தீரும். அப்போ நரக்கத்திலேயாவது எனக்கு வாசம் இருக்கட்டும், அதுல அடி எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய நான் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு நரகத்துல பிராப்தி நரக பிராப்தியே நீ கொடுக்கறனா கூட பரவாயில்ல. நான் எப்படி இருக்கேன் இப்ப, நான் எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு. த்வத் பாத கமல மகரந்த ஆஸ்வாத லோலுபனான எனக்கு அப்படின்னு வியாக்கியானத்துல. அப்போ எம்பெருமானுடைய திருவடி ஒன்றுதான் எனக்கு பொக்கிஷம், அந்த திருவடியை நான் பற்றிக் கொள்கிறேன். அந்த திருவடியை பற்றிக் கொள்ற தாட்டிலும் வேற வழி எனக்கு இல்லை. எப்பவும் எனக்கு எம்பெருமானுடைய திருவடி தான் ஓணும். போன பாசுரத்திலே போன ஸ்லோகத்திலேயே சொன்னோம், நமக்கு எப்படி ஒரு வண்டு ஆனது எம்பெருமான் ஒரு வண்டு எப்படி அந்த மகரந்தத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய திருவடி தாமரையே, அதாவது மகரந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த தாமரை புஷ்பத்தையே சுத்தி சுத்தி வருமோ, மகரந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய வேற ஏதாவது நீர்மல்லி பூவோ வேற ஏதாவது பூவை வண்டு சுத்தவே சுத்தாது. மகரந்தத்தோடு இருக்கக்கூடிய அதாவது தேனோடு இருக்கக்கூடிய அந்த தேனை பருகிறதுக்காக எப்படி ஒரு வண்டானது மீண்டும் மீண்டும் சுத்தி சுத்தி வருமோ, அதுபோல அடியேன் சொற்பாத கமல மகரந்த ஆஸ்வாத, உன்னுடைய திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை அடைவதற்காக நான் உன்னையே சுற்றி சுற்றி வருகிறேன். அப்ப லோலுப்பர்னா மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வருது. அப்போ எனக்கு எங்க வாசம் இருந்தாலும் உன்னுடைய திருவடி தாமரையை நான் மறந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா உன்னுடைய திருவடி தாமரை தான் எனக்கு பலம். அப்ப அது எங்க வேணா வாசம் வரட்டும், எல்லா வாசங்களுக்கும் யார் நிவர்த்தகர்? சொர்க்கத்துக்கு அதிபதி எம்பெருமான், நரகத்துக்கு அதிபதி பிரபு, இந்த பூலோகத்தை வழிநடத்தின்னு போறவர் யாரு? சாட்சாத் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன். அப்போ எல்லாத்துக்கும் யார் நிவர்த்தகரா இருக்கார்? சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் நிவர்த்தகரா இருக்கார். அப்போ நரகவாசம் வந்தாலும் தத்ரீத்த துக்கம் வருமா? எப்படி வரும்? நான் பிரார்த்திக்கிறது தேவருடைய திருவடியே, அந்த திருவடியினுடைய பலத்தினால நரக பிராப்தி. நான் உட்கார்ந்து நரகத்துல இருக்கலாம், ஆனால் எனக்கு துக்கம்ன்றது ஏற்படவே ஏற்படாது. நரகமும் சொர்க்கமா தான் ஆகும். நரகம் நரகத்தினால நான் வந்து ஏன் கஷ்டப்படணும்? நரகம் வந்துருச்சேன்னு சொல்லி ஆழ்வார் சாதிச்சாரே, நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. அவனது ஒரு அரங்கம் என்னது அயர்த்து விழுந்தளியமாந்தர், கவலையுள் கவலையுள் படுகிறான் ஒன்று அதனுக்கே கவல்கின்றேனே. அப்போ நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சாரு. அப்போ நரகம் சொர்க்கமாகும்னு சொன்ன போல, அப்போ உன்னுடைய திருவடியை நான் பற்றிக் கொள்கிறேன், உன்னுடைய திருவடி பலத்தினால எனக்கு நரக பிராப்தி ஏற்பட்டால் கூட எனக்கு துக்கமே வராது அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார். அப்போ திவிவா புவிவா மமாஸ்து வாசா நரகேவா, அப்போ நரகாந்தகா எனக்கு நரகத்துல கூட வாசம் வந்தாலும் பரவாயில்லை, நரகமே சொர்க்கமாகும் நாமங்களையுடைய நம்பி என்றோ நீர் அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார். அப்ப நரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நரகாந்தகா நரகன் அப்படின்ற பெயரை உடைய அசுரனை கொன்றபடியினாலே நரகா அப்படின்னு பெயரும். அவதீரித்த சாரதார விந்தவ், அவதீரித்த சாரதார விந்தவ், திரஸ்கரிக்கப்பட்ட சரத்காலத்தில் உடைய பத்மங்களை உடைத்தான தேவரையுடைய திருவடி. சரத்காலத்துல பத்மம் நல்லா வளரும். அப்ப சரத்காலத்திலேயே என் கண்ணுக்கு பத்மம் தெரியல, அப்ப என்ன தெரிஞ்சது என் கண்ணுக்கு? தேவரையருடைய திருவடி தாமரை தான் தெரிஞ்சது. அப்ப அந்த கமல புஷ்பத்தையே மறந்து போகக்கூடிய ஒரு தன்மை சரத்காலத்துல. சரத்காலத்துல தாமரை நல்லா மலர்ந்து இருக்கும், சூரியனுடைய வெளிச்சத்தினால நல்லா மலர்ந்து இருக்கும். அப்படி மலர்ந்து இருக்கக்கூடிய சமயத்திலேயே அந்த கமலமானது எனக்கு திரஸ்கரிக்கப்படுறது அப்படின்னால் நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி. அந்த திருவடி, இந்த உன்னுடைய திருவடி தாமரையும் நான் வார்த்தை சொல்றேனே, தொற்பாத கமல மகரந்த ஆஸ்வாத லோலுபனான எனக்குன்னு சொன்னேன். அப்போ இது வந்து உபமா முடியுமா? தேவரையருடைய திருவடி தாமரைன்றது அந்த திரு தாமரை புஷ்பத்தை போன்ற மிருதுவாக இருக்கக்கூடிய, கோமலமாக இருக்கக்கூடிய, ரத்தமாக இருக்கக்கூடிய தேவரையருடைய திருவடி தாமரை அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் அதுவே முடியுமான்னு தெரியல அடியனுக்குன்ற. இது வந்து அந்த புஷ்பம் வந்து அப்படி இருக்கு, கோமலமா இருக்கு, ரத்தமா இருக்கு, மிருதுவா இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த புஷ்பம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தாமரை பூ, அந்த தாமரை பூவை தேவதையுடைய திருவடிக்கு உபமாவாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது முடியல என்னால. ஒரு சாஸ்திரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, இந்தூர் இந்துரிவ ஸ்ரீமான் அப்படின்னு. திருவடிகளுடைய திருஷ்டாந்தத்தை நான் எதை சொல்லுவேன்னா, தேவதையுடைய திருவடி தான் திருஷ்டாந்தம். அதை போல உங்களுடைய திருவடின்னு சொல்லவே முடியாது, அதுவே அடியன் பண்ற தப்பு. அதை போல உம்முடைய திருவடி, எதை போல அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை போல தேவதையுடைய திருவடி அப்படின்னு சொன்னால் அதுவே ஏத்துக்க முடியாது. அப்ப அவதீரித்த சாரதார விந்தௌ, அப்போ சரத்காலத்துல அழகாக இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தேவதையுடைய திருவடி. அப்ப எந்த திருவடியை நான் பற்றி கொண்டிருக்கிறேன்? இந்த திருவடியை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். எப்படி இருந்த நான் ஆழ்வார் சொல்றாரு, சாந்தேந்து மென்முளையார் தடந்தோள் புனரின்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன், அருநரகத்து அமுந்தும் பயன்படைத்தேன், போந்தேன் புண்ணியனே உன்னை கெய்தி நின் தீவினைகள் தீர்ந்தேன், நின்னடைந்தேன் திருவண்ணகரானே. கலியன் சாதிக்கிற பாசனம் இது. சாந்தேந்து மென்முளையார் தடந்தோள் புனரின்பு வெள்ளத்து ஆழ்ந்தேன், நான் எப்படி இருந்தேன், எங்கேயோ சுத்தின்று எப்படியோ இருந்தேன் இல்லையா, எந்தெந்த லோகத்துல இருக்கக்கூடிய இகலோகத்துல இருக்கக்கூடிய போக்கிய பொருள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இருந்தேன், அருணகரத்து அமுந்தும் பயன்படைத்தேன், போந்தேன் புண்ணியனே உன்னை எய்தி நீ தீவினைகள் தீர்ந்தேன், என் தீவினைகள் தீர்ந்தேன், என்னுடைய பாபம் எல்லாம் போய் நான் இப்போ தேவனுடைய திருவடியை பற்றி கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட திருவடி? இந்த திருவடியை பற்றி கொண்டால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அடியேன் என்ன நினைக்கிறனோ, எப்படி அசஞ்சலமான பக்தி இருக்கணும்னு நினைக்கிறனோ தேவரீட பேர்ல அது கண்டிப்பா கிடைக்கும்னு இருக்கக்கூடிய திருவடி, அந்த திருவடியை நான் பற்றி கொண்டேன். அப்ப அப்பேற்பட்ட திருவடி இல்லையா, அந்த திருவடி கூட இந்த பத்மத்துக்கு ஒப்ப ஆகாது. கலியன் சாதிச்சா போல இன்னொரு இடத்துல கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணையும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே, அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டு தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு கலியன் சாதிச்சா போல அவருடைய திருவடியும் அப்படிப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான சதிருஷமா எந்த ஒரு பொருளையும் சொல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய அசதிருஷமான ஒரு திருவடிகளுக்கு இல்ல வேற ஒரு காலாந்தரத்துல வரக்கூடிய பத்மத்தை திருஷ்டாந்தமாகாமல் போனாலும் சாரத பத்மமா சரத்காலத்துல உண்டாகக்கூடிய நன்னா பூத்து இருக்கக்கூடிய, இது மத்த காலத்துல இருக்கக்கூடிய தாமரையை பத்தி நாங்க பேசவே இல்லை, சரத்காலத்துல நன்றாக பூத்து இருக்கக்கூடிய அந்த பத்மத்தை உம்முடைய திருவடிக்கு திருஷ்டாந்தமா காட்டலாம்னா கூட அதையும் அவதீரணம் பண்ணியாச்சு, அதையும் போக்கடிச்சாச்சு, திரஸ்காரம் பண்ணியாச்சு, அப்படிப்பட்ட திருவடி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, சர்வ பிரகாரத்தினாலையும் நிரதிசய போக்கிய பூத்தனான எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள். அப்ப எல்லாம் எந்த பிரகாரமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரகாரமா இருந்தோ அந்த பிரகாரத்தினாலே நாங்க வந்து உன்னுடைய திருவடியை பற்றி கொள்கிறோம். சரணவ் இல்லையா ஸ்லோகத்துல சாதிச்சப்போ, சரணவ் தே மரணேபி சிந்தையாமி அவதீரித்த சாரதார விண்டவ், சரணவ் தே மரணேபி சிந்தையாமி. அப்ப சரணவ் அவருடைய அவர்களுடைய திருவடிகளில் மரணேபி சிந்தையாமி, அப்ப மரணேபி சிந்தையாமின்றதுதான் இங்க, மரண காலத்திலும் நான் உன்னை நினைத்துக் கொள்வேன். மரண காலத்துல எப்படி நினைக்க முடியும், நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? அந்திம ஸ்மிருதி அவர்ஜனீயம்னு ஏன் சொன்னார்னு நமக்கு தோணுமே, ஏன் சொன்னார் அப்படின்னா நம்முடைய கடைசி காலத்துல நமக்கு ஸ்மிருதி பதம் இருக்காது, நமக்கு ஸ்மரணம் இருக்காது. அந்த சமயத்தில் எப்படி இருக்கோ பெரியாழ்வார் சொன்னாரு, சோர்வினார் பொருள் வைத்ததுண்ட ஆகில் சொல்லு சொல்லென்று சுற்றமிருந்து ஆர் வினைவிலும் வாய்த்திரவாதே அந்த கதம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அறவதெண்டத்தில் உயலும் ஆமே. ரொம்ப அழகான பாசுரம் இதெல்லாம். சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில், ஒரு அழகான கதை இது. ஒரு வயசானவர் இருக்கார், அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, அந்த ஏகப்பட்ட சொத்தையும் தன்னுடைய பசங்களுக்கு கொடுக்கணும். இவர் படுத்த படுக்கி ஆயிட்டார், படுத்த படுக்கி ஆகி படுத்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஸ்மரணமே இல்லை. இவரை சுத்தி இவருடைய பந்துக்கள், பந்துக்கள்னா இவருடைய சொத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய, சொத்தை வாங்கிக்கிறதுக்கு தகுதியா இருக்கக்கூடிய பசங்கள்னு அர்த்தம். அவ எல்லாரும் சேர்ந்து சுத்தி நின்று எங்க இருக்கு சொத்து, எங்க இருக்கு சொத்துன்னு கேக்குறான். சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் அப்போ நிறைய பொருள் வச்சு சொத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த சொத்தோட டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறா. சொல்லு சொல்லு சுற்றம் இருந்து சுத்தி இருந்து சொல்லு சொல்லு சொல்லுன்றா. எங்க வச்சிருக்க எங்க வச்சிருக்கேன்? இந்த வயசானவருக்கும் ஆசைதான் எங்க வச்சிருக்கேன்றது சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் இவருடைய தலகாணிக்கு அடியிலேயே வச்சுட்டு இருக்கார் மொத்த பத்திரங்களையும். ஆறு வினைவிலும் வாய் திறவாதே, இவர் வாய திறந்து சொல்லவே முடியல. தன்னுடைய தலகாணிக்கு அடியில்தான் பத்திரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றது இவருக்கு மறந்து போச்சு. அப்போ எந்த நிலைமையில இருக்கு? தான் பசங்க யாருன்னு தெரியல, தான் பத்திரம் யாரு, பத்திரங்கள்லாம் தலகாணிக்கு அடியில தான் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்ன்றது தோணல. அப்போ எந்த மாதிரி ஸ்திதி? தான் யாருன்னு தனக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்திதி. அந்த ஸ்திதியில அந்த காலம் அடைவதன் முன்னம் அந்த ஸ்திதியில இருக்கிறப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்பெருமான் விஷயமாகவே சிந்தனை பண்ணணும். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. அந்த காலத்தை அடையறதுக்கு முன்னாடி நாம வந்து எம்பெருமான் விஷயமாக சிந்தனை பண்ணியிருந்தால், எம்பெருமானையே நினைச்சிட்டு இருந்தால், அப்போ பெருமாள் நம்மளை ரட்சிப்பான். அந்த மாதிரி சமயத்துல நாம அதுக்கு முன்னாடியே பெருமாளை சேவிக்கல அப்படின்னா பெருமாள் எங்க ரட்சிப்பான் நம்மள இல்லையா? ராமாயணத்துல சொன்ன மாதிரி கசஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஐக்கேன துஷ்யதி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பெருமாள் நினைச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல, நாம பெருமாள் பக்கமே திரும்பவே இல்லை, நம்முடைய ஜென்ம பிராரப்த கர்மா நம்மளால அந்த பக்கம் திரும்பவே முடியல அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும் இல்லையா? எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஜமீன்தாரா இருந்தாலும் அந்த காலத்துல எம்பெருமான் அவனை காப்பாற்றாமல் போய்விடுவான். இது ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சாஸ்திரத்துல, பாஷகரே எடுக்கிறார் இது. நாம் அதாவது அத்தியனத்தை பூர்த்தியா பண்ணிருந்தால் கூட, ஷடங்கத்தோட கூடிய அத்தியனம் பண்ணியிருந்தால் கூட, ஒருத்தர் இருக்கான் அவன் வேதாத்தியனம் ரொம்ப ஸ்பஷ்டமா நன்னா பண்ணியிருக்கான். அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு சொல்லக்கூடிய ஷடங்கங்களோட வேதத்தை அவன் அத்தியனம் பண்ணியிருக்கான். அப்படி அவர் வேதத்தை அத்தியனம் பண்ணியிருந்தும் அவர் அனுஷ்டானத்துல கொண்டு வரல. அது அவர் அனுஷ்டானம்ன்றது சுத்தமா இல்ல, ஆச்சாரம்ன்றது சுத்தமா இல்ல. அப்ப ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக சகசக்திரங்கை ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக. அப்படி அவன் வேதாத்தியனத்தை பண்ணியிருந்தாலும், ஷடங்கத்தோட கூடிய வேதாத்தியனத்தை பண்ணியிருந்தாலும் கூட ஆச்சாரம் இல்லைன்னா வேதாக நபுனந்தி, வேதங்களானது அவனை அந்திம காலத்துல காப்பாற்றவே காப்பாத்தாது. ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக எத்யப்யதீதாஹ சகசர்பிரங்கைஹின் வரும் இல்ல. சந்தாம்சியேனும் மிருத்யுகாலே நீடம் சகுந்தாயிவ ஜாதபக்ஷாஹ. அப்போ சந்தாம்சியேனும் மிருத்யுகாலே தியஜந்தி, இந்த வேதங்களானது இவனை மரண காலத்துல கைவிட்டுடும். எப்படின்னா கூட்டுல இருக்கக்கூடிய பக்ஷிகள் குஞ்சு முளைச்சிருத்துனா எப்படி அது கூட்டை விட்டு பறந்து போயிடுக்கும், அது போல நீடம் சகுந்தாயுவ ஜாதபக்ஷா. அப்ப நீடம் சகுந்தாயுவ தாவந்தி அப்படி. அப்ப அதெல்லாம் கூட்டுல இருந்து பறந்து போயிடும். எப்படி கூட்டுல இருந்து பறந்து போறதோ அது போல உன்னிடத்திலிருந்து இந்த நீ வாசிச்ச வேதாத்தியனம், நீ வேதம், அதோட கூடிய அங்கங்கள் எதுவுமே பலனை கொடுக்காது. அப்ப என்ன முக்கியம் அப்படின்னா அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். ஆழ்வார் இதுதான் சொல்றார், அதுக்கு முன்னாடியே மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லாருக்கு அறவதண்டத்தில் உயலுமாமே. இப்படி பண்ணால் மரண காலத்துல நாம் இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் மரண காலத்துல பெருமாள் நம்மளே ரட்சிப்பான். இதுனா வராக பெருமாள் இதுதான் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ற வராக பெருமாள். மனசால தியானம் பண்ணுன்ற சித்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹம் தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ம்ரியமானந்து காஷ்ட பாஷான சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அப்போ இந்த மாதிரி நீ இருந்தால் எம்பெருமான் என்ன பண்ணுவார், காஷ்ட, அதுவும் ததஸ்தம் மிரியமானந்து மரண காலத்துல காஷ்ட பாஷான சந்நிபம், நீ கல்லா இருந்தாலும் சரி கஷ்டையா இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவார் பெருமாள், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அவனை நான் ரட்சிக்கிறேன் இல்லையா, அவனுக்கு நான் மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் நமக்காக பெரிய உபகாரம் பண்றான். இந்த உபகாரத்தை இல்லையா ஆழ்வார் சாதிக்கிறாரு, எம்பெருமானார் சாதிக்கிறாரு கத்தியத்துல, சரீர பார்த்த சமயே தூ கேவலம் மதியைவ தயா அதி பிரபுத்தக மாமேவ அவலோகையன்னு அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதம் ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேன இமாம் பிரகிருத்திம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்ய அப்படின்னு சொல்லிட்டு நித்ய கிங்கரோ பவிஷ்யதி. அப்ப இப்படிப்பட்ட தேகத்தை விட்டுட்டு வைகுண்டத்துல நீ நித்திய கைங்கரியபரனாக நீ இருப்பாய் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார் எம்பெருமானிடத்துல, எம்பெருமானாரிடத்துல. அந்த அளவுக்கு நாம் மரணேபி சிந்தையாமை, மரண காலத்திலும் எம்பெருமான் விஷேகமாக சிந்தனை பண்ணால் கண்டிப்பாக பெருமாள் திருவடி தாமரைகள்ல இருக்கக்கூடிய ஒரு திருவடி தாமரைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலத்தினால இன்னும் பகவத் விஷேக சிந்தனமானது ஆழ்வாரை விட்டு போகாது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறதாக இந்த ஸ்லோகம் இருக்கு. அப்ப சர்வ காலத்திலையும் சிந்திக்கிறது, அதாவது எல்லா மறுபடியும் மேல ஒரு கேள்வி, எல்லா காலத்திலும் சிந்திச்சாலும் கூட மரண காலத்துல சிந்திக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னா, அதுக்கும் ஏன்னா அதுக்கும் சொல்றாரு அந்த காலத்திலையும் நான் வந்து கண்டிப்பாக பெருமாள் விஷயமான சிந்தனை தான் பண்ணுவேன்னு உதாரண பூர்வகமா காட்டுறேன். அப்ப கேள்வி என்ன, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், எந்த விஷயக்க சிந்தனம் இருக்கோ அந்த விஷயக்க சிந்தனம் தான் நமக்கு வரும்னா, நான் உன்னுடைய திருவடி தாமரைகளையே நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு அதுவே வரட்டுமே அப்படின்னு. எத்தனை சித்தே வினிவேசயந்தினர் எம் யோகினா பிராணவியோக காலே எத்தனை சித்தே வினிவேசயந்தி சதம் புரஸ்தாத் ஹரிமீக்ஷமானாக பிராணான் ஜகௌ பிராப்த பலோஹி பீஷ்மகா. அப்போ யோகிகள் இருக்காளே அவள்லாம் அவளுடைய மரண காலத்துல பெருமுயற்சி கொண்டு பகவான அவளுடைய மனசுல தியானம் பண்ணாலோ இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பலன், அந்த பலனை பெருமாளே தந்தான். எப்படின்னா பீஷ்மர் கொடுத்தான்ற பாரதத்துல. அப்போ இவர் நிச்சயம் பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தார் பீஷ்மர். அதனால மரண காலத்துல அம்பு பொடுக்கில இருக்கிறப்போ தன் கண்ணெதிர பெருமாளை பார்த்துட்டே அப்படியே உயிரை விட்டார் இல்லையா. அவர் அப்படிப்பட்ட யோகத்தினுடைய பலனை அவர் அடைஞ்சார். அத மாதிரி அடியேனும் அடைஞ்சிட்டு போறேன் இல்லையா, இது ஒரு உதாரணம். இது அத மாதிரி அடியேனும் அடையறேன், உன் விஷயக்கமாக சிந்தனை பண்ணி பண்ணி மறுபடியும் மறுபடியும் உன் விஷயக்கமாக சிந்தனை பண்ணியே நான் வந்து உன்னுடைய திருவடி தாமரைகள்ல நான் ஒரு பற்றா இருக்கேன் அப்படின்னு சாதிச்சேன். திவிவா புவிவா மமாஸ்து வாசா நரகேவா நரகாந்த கப்ரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தயாமி. இதோட இந்த ஸ்லோகத்துடைய உபன்யாசமானது பூர்த்தி அடைகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.